إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله تعالى من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله قال الله تبارك وتعالى في محكم تنزيل قرآنه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم كما في رواية مسلم الدنيا قدوة خضرة فإن الله مستقربكم فيه فينظر كيف تعملون فاتقوا الدنيا واتقوا النساء إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام புகழ் அனைத்தும் உள்ள உலகத்தையும் படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லா. சலாத்து வஸலாம் அன்பிற்கு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயரிய வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த தாபியீன்கள் தபா தாபியீன்கள் மேலும் மறுமை நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சத்தியத்தின் இஸ்லாத்தை மார்க்கமாக நடக்கிறார்களோ அத்தனை முக்கியமான ஆற்றல் பெண்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதற்கினால் இறை கட்டளை ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு அன்னிக்காவுடைய நீத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே உலகத்திலே வாழ்க்கை மௌத்தமே வந்தடையும் வரைக்கும் இவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்ற பயம் இருக்கிறாரோ அவற்றை முடியுமான அளவுக்குரிய வாழ்வில் எடுத்தும் இவற்றை விட்டு விலகிக் கொள்ளுமாறு அல்லாஹ் எச்சரித்து கண்டித்து சொல்லியிருக்கிறாரோ அவற்றை முற்று வாழ்வில் விலகி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கு மறுத்தது அவர்களுக்கும் தக்குவாவை கொண்டு நடந்து விரும்புகிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை சிறந்திருக்க சகோதரர்களே, உலகத்திலே அல்லாஹ் பல கோடிக்கணக்கான படைப்புகளுக்கு மத்தியிலே சிறப்பானவர்களாக கண்ணியமானவர்களாக மனிதர்களாக எம்மை தெரிவு செய்திருக்கிறார். அதிலும் அல்லாஹ் அவனை ஏற்றவர்களாக அவனை நம்பியவர்களாக அவனை சிகிச்சை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் எம்மில் சிலர்களை தெரிவு செய்திருக்கிறார். அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களை இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் ஓரிரு விடயங்களை கொண்டு அந்த கண்ணியப்படுத்தியிருக்கிறார், பல விடயங்களை கொண்டு கண்ணியப்படுத்தியிருக்கிறார். ஏனைய ஜீவராசிகளுக்கு மத்தியில் மிருகங்களை விட பறவைகளை விட இதே போன்று எந்த அளவுக்கு என்று சொன்னால் அறிவின் மட்டத்தில் கூட அல்லாஹ் ஏனைய படைப்புகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவை விட ஒரு படி மேலாக ஆறாவது அறிவு என்ற ஒரு அறிவையும் அல்லாஹ் கொடுக்கிறார். இந்த அறிவை கொண்டு நான் எல்லாம் வளர்க்குமாறுகளுக்கு முன்னால் எம்மை கண்ணியப்படுத்தினான், அதற்கு ஆலை மலையில் அவர்களை கண்ணியப்படுத்தினான். இந்த மனிதனை சில சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ் மலர்க்குமாறுகளை விடவும் கண்ணியமாக சொல்கிறார். தப்சீர் அப்துல் ரசாக்களை பார்க்கிறோம், ஹதரத் ஆதம் ஹதரத் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களை விட எந்த அளவுக்கு அல்லாஹ் கண்ணியமாக அவருடைய சந்ததிகள் பிச்சனங்களை விட எந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த பிச்சனங்களை மலக்குமார்கள் இவரை கண்ணியமாக பேசுகிறார் என்று பாருங்கள். ஒரு தடவை மலக்குமார்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ் ஆசைக்கு பதிலாக நீ ஆதமுடைய மக்களுக்கு இந்த உலகத்தை கொடுத்திருக்கிறாய், இதிலிருந்து அவர்கள் உண்ணுகிறார்கள், யாருக்கு உலகமாக சமத்தாகவும் இந்த உலகத்திலிருந்து உண்ணுகிறார்கள், இன்பம் கொண்டாடுகிறார்கள். எனவே இந்த உலகத்தை எமக்கிடையே தரவில்லை, இதிலிருந்து உண்ணவோ இதன் மூலமாக இன்பம் பெற எமக்கு நீ அவகாசம் தரவில்லை, எனவே நீ மறுமையிலே இந்த பாக்கியத்தை எமக்கு தர வேண்டும் யாரா, மறுமையிலே ஆதம் நபியுடைய பிச்சவங்களுக்கு கொடுக்காமல் எமக்கு நீ தர வேண்டும் என்று மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ் சொன்ன பதிலை பாருங்கள். அல்லாஹ் சொன்னார், என்னுடைய கரத்தினால் படைத்த கண்ணியமான பிச்சரம் அந்த ஆதம் நபியுடைய பிச்சரத்தை கமன் கொள்குள் அவருக்கும் பெயர்க்கும் யாரை பார்த்து புண்ணி என்ற வார்த்தை மூலமாக நான் உருவாக்கினேன், இந்த மலக்குமார்கள் மாதிரி நான் ஆக்க மாட்டேன், அவர்களை போன்ற மாற்ற மாட்டேன், உங்களை விட கண்ணியமானவர்கள் மனிதர்கள் என்று அல்லாஹ் என்னை எல்லாம் மலக்குமார்களுக்கு முன்னால் கண்ணியப்படுத்தி சொல்லியிருக்கிறார். அன்பார்ந்த கண்ணியமானவர்களை, எனவே நாம் எல்லாம் கண்ணியமானவர்கள். அல்லாஹ் அப்பின் மூலமாக மலக்குமார்களை விட கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள் தான். எனவே என்னுடைய கண்ணியத்தை புரிய வேண்டும். அல்லாஹ் ஆறாவது அறிவை கொண்டு அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தியிருக்கிறார். இந்த ஆறாவது அறிவு வெறுமனே உலகத்தை மட்டும் நோக்கமாக வைத்து, உலகத்தை மட்டும் உலகத்தின நிலைமைகளை அறிவதற்காக வேண்டி தரப்பட்ட அறிவல்ல. இந்த அறிவு கொடுக்கப்பட்டிருப்பது எதற்காக தெரியுமா? எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி, மனிதன் எந்த அடிப்படையில் வாழ்ந்தாலும் சரி, அவன் ஆசிரியராக இருக்கிறான், ஒரு டாக்டராக இருக்கிறான், இன்ஜினியராக இருக்கிறான், அறிவாக இருக்கிறான், வியாபாரியாக, விவசாயியாக, தொழிலாளியாக, எந்த அடிப்படையில் இருந்தாலும் சரி, அந்த ஆறாவது அறிவு அல்லாஹ் அதை விளங்கப்படும் விளங்கப்படுத்துவதற்கு உதவியாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, இதற்குத்தான் அல்லாஹ் ஆறாவது அறிவு தந்திருக்கிறார். அந்த ஆறாவது அறிவு மூலமாக நல்லது கெட்டது எது என்பதை மனிதன் புரிய வேண்டும். எப்போது மனிதன் அந்த ஆறாவது அறிவை பயன்படுத்தவில்லையோ, ஆறாவது அறிவை பயன்படுத்த தவறுவாரோ, இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் மனிதனை பார்த்து சொல்கிறான், நீ மனிதன் அல்ல, நீ மிருகத்தை விட கேவலமானவன். லஹும் குலூபுல்லாஹ் யஃபஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளம் இருக்கிறது, உள்ளத்தினால் ஆறாவது அறிவை பயன்படுத்தி எதை சிந்திக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேனோ அதை சிந்திக்க மறுத்ததனால், சிந்திக்காததால் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு உள்ளம் இருக்கிறது, நல்லதை சிந்திக்கவில்லை. உலகம் ஐநூறு நாய்வு திருவாவிகா, அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, கண்ணின் மூலமாக எதை பார்க்க வேண்டும் என்று நான் சொன்னேனோ, எதை பார்க்கக்கூடாது என்று சொன்னேனோ, இந்த இரண்டையும் பிரித்தறியாமல் அவர் விரும்பியதெல்லாம் பார்த்தார், விரும்பிய அடிப்படையிலே தன்னுடைய கண் பார்வையை செலுத்தினார். அப்படியான அவனை பல்ல சொல்லிவிட்டு அடுத்தது அவர் சொல்லுகிறார், வரவும் ஆயுள் ஆயிரத்தி நபிஹா, வரவும் மகாபாரு ஆயிரம் நபிஹா, அவர்களுக்கு சாதிக்கிறது, செவிப்புடன் இருக்கிறது, அதை கொண்டு எதை கேட்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேனோ, அல்லாஹ் சொல்லியிருக்கானோ, அல்லாஹ் அப்படி அன்பாக நபி சொல்லியிருக்கிறார்களோ, இதை தவிர அவன் ஹராத்தை கேட்க ஆரம்பித்தாரா? இந்த மனிதனை பார்த்து நான் சொல்லுகிறான், கண் கொடுத்து நல்லதை பார்க்காதவன், உள்ளம் கொடுக்கப்பட்டு நல்லதை சிந்திக்காதவன், காது கொடுக்கப்பட்டு செவி கொடுக்கப்பட்டு நல்லதை கேட்காத மனிதன் இருக்கிறானே, இவன் ஆறாவது அறிவை சரியாக பயன்படுத்தாத மனிதன். இந்த மனிதன் மனிதன் அல்ல, உலாய்க்கலாம் அவர்கள் மிருகங்களை போன்றவர்கள். அல்லாஹ் எந்த மனிதனை பார்த்து கண்ணியமாக சொன்னானோ, அழகிய ரூபத்திலே படைத்திருக்கிறேன், அழகிய கட்டமைப்பிலே படைத்திருக்கிறேன் என்று சொன்னாரோ, மலக்குமார்களுக்கு முன்னால் கண்ணியப்படுத்தினாரோ, இதே மனிதனை அல்லாஹ், அந்த மனிதன் ஆறாவது அறிவை பயன்படுத்த தவறியதனால் அல்லாஹ் மிருகத்தை விட கேவலமாக சொல்லிவிடுகிறார். அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, எனவே நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரம் நாம் சிந்திக்க வேண்டும். நான் என்ன அடிப்படையிலே வாழுகிறேன்? நான் ஒரு முஸ்லீமாக வாழுகிறேன், எனக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு, எனக்கு ஒரு மார்க்கம் உண்டு, நான் விரும்பியதை எல்லாம் என்னுடைய இஷ்டப்படி செய்ய முடியாது. இந்த உலக வாழ்க்கை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறைச்சாலை, நான் ஒரு சிறை கைதியாக இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் இருந்து விடுதலை பெறுவது அது நிரந்தரமான சொர்க்கத்தின் விடுதலையாகத்தான் இருக்க வேண்டும். எனவே தான் கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ் அவருடைய சூழல் செல்லுமா அவரை செல்லும் அவர்களுடைய முழுக்க முழுக்க போதனைகள் ஒவ்வொரு மனிதனும் கொடுக்க போக வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் நிம்மதியான அந்த சொர்க்கத்தின் இன்பத்தை அடைய வேண்டும் என்பதுதான் சொர்க்கமாக இருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் அவருடைய குரானை பார்த்துங்கள், அதிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டங்களை பாருங்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசங்களை பாருங்கள், எத்தனை உபதேசங்களை செய்கிறார் மனிதனுடைய கண்ணியத்தை சொல்லுகிறார். அந்த மனிதன் எப்போது கேவலப்படுத்தப்படுவார், எப்போது கேவலமானவராக மாறுவார் என்பதையும் அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்ந்து நிம்மதியை உலகத்திலே அடைந்து மறுமையிலே நிம்மதியான வாழ்க்கை அடைவதற்கு வழிகாட்டி அல்லாஹ் ஒன்றே ஒன்று நான் கொடுத்திருக்கிறான், அதை சத்திய வேதம் குர்ஆன் மட்டும்தான். சத்திய வேதம் குர்ஆன் மட்டும்தான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அந்த குர்ஆனுடைய போதனைகளை விட்டு மனிதனை திசை திருப்புவதற்காக, அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து மனிதனை மறக்கடிப்பதற்காக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உருவாக்க செய்வதற்கு வழி திரும்பக்கூடியவனாக அல்லாஹ் யாரை உருவாக்கியிருக்கிறான்? ஷைத்தானை உருவாக்கியிருக்கிறான். ஷைத்தான் என பயங்கரமான ஷைத்தானை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? இன்ன உலகும் அதுவும், அவன் உங்களுக்கு பிராதி என்று சொல்கிறான் அல்லாஹ். அவன் உங்களுக்கு விரோதி, அவன் முகன் முகமே தெளிவான முறையிலே வழிகெடுக்கக்கூடியவன், உங்களை வழிகெடுத்து விடுவான். நீங்கள் எவ்வளவு அறிய ஒரு அறிவாளியாக இருந்தாலும் மார்க்கம் இல்லையா, ஈமானை சம்பாதிக்கவில்லை என்று சொன்னால் உங்களை வழிகெடுப்பதை செய்தாருக்கு மிக இலேசானக்காரர்கள், இலேசான காரியம். எனவே தான் கண்ணியமான சோழர்களே, நாம் எந்த நிலையில் உலகத்திலே வாழ்கிறோம் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் உலகத்திலே எம்மை படித்திருப்பதற்காக இந்த உலக வாழ்க்கையை தந்து, இந்த உலக வாழ்க்கையிலே எமக்கென்று சில பிசுனாக்களை அல்லாஹ் குழப்பங்களை சோதனை பொருட்களை உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த சோதனை பொருட்கள் மூலமாக அல்லாஹ் தெரிவு செய்கிறான், இவர் ஒரு சாரியான அடியா. சோதனைகள் கொடுக்கப்படுவதை, பிசுனாக்கள் கொடுக்கப்படுவதை இந்த உம்மத்தை கேவலப்படுத்துவதற்கல்ல. மாறாக கண்ணியமான சகோதரர்களே, நல்லவர்களை யார், ஆறாவதை யார் பயன்படுத்துகிறார்கள், யார் சிறந்த புத்திசாலி, என்னை நம்பி அடிப்படையிலே என்னுடைய கட்டளைகளை எடுத்து என்னுடைய விளக்கல்களை ஒழுங்கு நடப்பவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு அதிகமான பித்ராக்களை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறார் குர்ஆனில், பித்ராக்கள் ஒவ்வொரு பித்ராக்களையும் அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பித்ராக்கள் அல்லாஹ் இந்த உம்மத்தை எவை எவைகளை கொண்டு சோதிக்கிறார். இன்னும் அம்பாளுக்கும் மகளாருக்கும் பித்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்து, உங்களுடைய செல்வங்கள், இதே போன்று உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சோதனை என்று சொல்கிறார், உங்களுக்கு பித்னா என்று நான் சொல்கிறார். நான் நினைத்துவிடக் கூடாது, என்னிடத்திலே பணம் இருக்கிறது, என்னிடத்திலே பல விதத்திலும் எதையும் செய்யக்கூடிய அடிப்படையில் பொருளாதார வசதி இருக்கிறது, நான் ஒரு பாக்கியத்தான் என்று நினைத்துவிடக் கூடாது. அன்பான கண்ணியமானவர்களை அல்லாஹ் சோதிப்பதற்காக தந்திருக்கிறார். பணத்தை கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார், பணத்தை எப்படி சம்பாதிக்கிறார், அல்லாஹ் கேட்பான் மறுமையுடைய நாளையிலே, நீ எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய் என்ற இரண்டு கேள்விகளை அவர் கேட்பார். கண்ணியமான சகோதரர்களே, எனவே பணம் இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பித்னா. அல்லாஹ் அவரை நம்பி சொன்னார்கள், இன்னிக்குள்ளி உம்மத்தின் பித்னா, உம்மத்துக்கும் அல்லாஹ் சோதனை பணம் கொடுத்திருக்கிறார். இந்த உம்மத்துடைய பித்னா என்ன தெரியுமா, அது மாறி என்று சொன்னார்கள், பணம் என்று சொன்னார்கள். எனவே பணத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பது பித்னாவாக, இதே மாதிரி குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்திருப்பது பித்னாவாக, எந்த அடிப்படையிலே குழந்தைகளை வளர்க்கிறார், குழந்தைகளை அல்லாஹ் விபத்தாக நன்கொடையாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் போது யஹவு என்ற வார்த்தை பாவிக்கிறார், யஹவு என்ற வார்த்தையை பாவிக்கிறார், நன்கொடையாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் குழந்தைகளை. எனவே அந்த குழந்தைகளை எந்த அடிப்படையில பராமரிக்கிறார், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுத்து, அவர்களுக்கு எந்த விதத்தில் தர்பியத்து கொடுக்க வேண்டுமோ, மார்க்க போதனைகள் கொடுக்க வேண்டுமோ, அந்த அடிப்படையில் கொடுத்து வளர்த்திருக்கிறாரா இல்லையா என்பதை பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களை, இதே போன்றுதான் அல்லாஹ் மிகப்பெரும் ஒரு சோதனையாக இந்த உம்மத்திலே மிகப்பெரும் ஒரு சோதனை என்ன தெரியுமா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார், எந்த ஒரு பித்னாவுக்கும் நபியவர்கள் பாவிக்காத ஒரு வார்த்தை, எந்த ஒரு பித்னாவுக்கும் நபி பாவிக்காத அவ்வர் என்ற வார்த்தை, அவ்வர் என்ற வார்த்தை மிகவும் கேடுகளை இருக்கக்கூடியது, மிக பயங்கரமானது, எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துவிடும் அப்படியான பயங்கரமான ஒரு பித்னாவை நான் என்னுடைய உண்மைக்கு விட்டு சென்றிருக்கிறேன். மா தரக்கும் அதி பித்ரத்தன் அவ்வளவு ஆளவை நிசா, இந்த உண்மைக்கு நாம் விட்டு சென்றிருக்கக்கூடிய பித்ராக்களிலே எனக்கு பின்னால் பயங்கரமான பித்ரா, மிகவும் கேடு விளைக்க வைக்கக்கூடிய பித்ரா என்ன தெரியுமா, பணத்தை விட, குழந்தைகளை விட, வறுமையை விட, சொத்துக்கள் செல்வத்தை விட, அனைத்தை விட பயங்கரமான பித்ரா பெண்கள் என்று சொன்னார்கள் சொல்லலாம். அவர் பயங்கரமான பித்ரா பெண்கள் மூலமாக ஏற்படக்கூடிய பித்ராவை விட எதன் மூலமாகவும் ஏற்பட முடியாது. கண்ணியமானவர்கள், இதை ஏன் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்களை கேவலப்படுத்துவதற்கல்ல, இந்த இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமையை போன்று, பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியத்தை போன்று எந்த ஒரு மதமும் யாருக்கும் கொடுக்கவில்லை. கண்ணியமானவர்கள், அந்த அளவுக்கு இஸ்லாம் உயர்த்தி சொல்லப்பட்டதுதான், இஸ்லாம் உயர்த்தி சொன்னதுதான் பெண்கள் சமுதாயத்தை, அதே பெண்களைத்தான் நபியவர்கள் சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள், பெண்களை குற்றப்படுத்துவதற்கல்ல கண்ணியமானவர்களே, எம்முடைய கவனத்துக்காக, எம்முடைய பாதுகாப்புக்காக ஒரு அலங்காரம் கொடுக்கப்பட்டிருப்பது யாருக்கு, பெண்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பான கண்ணியமான சகோதரிகளே, எனக்கு முன்னால் வந்த சமுதாயத்தை சிந்திப்போம், பெண்களை கொண்டு எப்படியெல்லாம் அவர்கள் வழி திருப்பினார்கள், அவரை இஸ்லாம் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள், இவளை சின்னமாக எதுவுமே பண்ண முடியாது. அல்லாஹ் சொன்னார், ஓரா இந்த மரத்துக்கு கிட்ட நீங்க நெருங்கலாவது கூடாது என்று அல்லாஹ் தடை விதித்தார், அல்லாஹ் தடை விதித்தார். இந்த நேரம் ஷைத்தான் வந்து சொன்னார் என்ன, அல்லாஹ் சொன்னதே, அல்லாஹ் சொன்னதே நெருங்கலாம் என்றுதான், அதில் இருக்கிற கனியை பிக்கலாம் அப்பமா சொல்லல. எனவே யாரை வந்து பிடிக்கிறார்? ஆதம் அலி இஸ்லாமுடைய அருமை மனைவி ஹவ்வாவை வந்து பிடிக்கிறார். ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களை பேசி எப்படி சைத்தான் படி திருப்புகிறார் என்று பாருங்கள். சைத்தான் தலகீனமானவன். சைத்தான் இருக்கிறாரே, அவனுடைய சூழ்ச்சிகள் அவனுடைய சதிகள் தலகீனமானவை. அந்த பலகீனத்தை உறுதிப்படுத்துவதற்கு தான் சைத்தான் பெண்களை பயன்படுத்துகிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார்படி இந்த கைது சைத்தான் கான லஹீபா, நிச்சயமாக சைத்தானுடைய சதிகள் சைத்தானுடைய திட்டங்கள் பலகீனமானவை. அந்த பலகீனத்தை பூர்த்தி செய்வதற்கு சைத்தான் யாரை பயன்படுத்துகிறார்? பெண்களை பயன்படுத்துகிறார். பெண்களுடைய சூழ்ச்சியை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்லுகிறார்? இந்த கைத குன்ன அபீம், உங்களுடைய சூழ்ச்சி இருக்கிறதே மிக பயங்கரமானது, மிக பயங்கரமானது. சைத்தானுடைய சூழ்ச்சியை விட பெண்களுடைய சூழ்ச்சி பயங்கரமானது. எனவே தான் சைத்தான் பெண்களை வைத்து வணிகருக்கான பெண்களை வைத்து அவன் தன்னுடைய பலகீனத்தை போக்கி ஆண்களை வணிகருக்க பயன்படுத்துகிறான். பெண்களை கண்ணியமான சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவனை போக்கி திருப்புவதற்காக சிந்தனை மாற்றுவதற்காக அவர்களை கூட தவறு செய்வதற்கு வைப்பதற்கு சைத்தான் பெண்ணை பயன்படுத்துகிறான். பெண்ணை பயன்படுத்துகிறார். அவ்வா அலை இஸ்லாம் மூலமாக கடைசியிலே அந்த மரத்திலே இருந்து கனியை பிச்சு சாப்பிட்டு விடுகிறார். அன்பார்ந்த கண்ணியமான சகோதரிகளே, கடைசியிலே அல்லாஹ் சொல்கிறார், அலம் அன்ஹக்குமா, உங்களை நான் தடுக்கவில்லையா? இந்த மரத்துக்கு பக்கம் நெருங்கக்கூடாது, கனியை தின்னக்கூடாது, நான் தடுக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்டார் கண்ணியமான சகோதரிகளே. எனவே இது ஒரு உதாரணம். இது மட்டுமல்ல, ஹாரூத் மாரூத் என்ற இரண்டு மலக்குமார்களை பாவில் என்று அந்த பிரதேசத்துக்கு அல்லாஹ் அனுப்புகிறார். சோதனைக்காக அனுப்புகிறார் அவர்கள் கூட தவறில் போய் விடுவதற்கு காரணம் அங்கே பெண் தான். நீரமான சம்பவம் கரியமான சகோதரிகளே. எனவே இது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ சம்பவங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். பெண்களை வைத்து சைத்தான் எப்படியெல்லாம் ஆண்களை மறுத்திருக்கிறார், ஆண்களை எப்படி பெண்களை வைத்து செய்தால் வலிகிருப்புகிறார். அந்த கண்ணியமான சகோதரர்கள், எனவே பெண்களுடைய சூழ்ச்சி மிக பயங்கரமானது, மிக பயங்கரமான சூழ்ச்சி. அந்த சமூக கூட்டத்தின் அழிவுக்கு கூட காரணம் யார்? அல்லாஹ் சொன்னார், இன்னும் சில சொல்லவும் அவர்களுக்கு சோதனைக்கு ஆக வேண்டினான், ஒத்தகையை அனுப்பினேன். அவர்களோட பெண்ணுக்கு வழிபட்டு அந்த ஒத்தகையின் காலை வெட்டினார்கள், ஒத்தகையை கொலை செய்தார்கள். இதனால் அவர்களுடைய அறிவு வந்து சேர்ந்தது. இதற்கு இறைவனாக இருந்தவழியா இந்த பித்ராவிலே விடுவதற்கு, இந்த தவறை செய்வதற்கு காரணமாக இருந்தது யார் கண்ணியமானவர்களே? பெண் தான் காரணமாக இருந்தார். பல அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரும் பாக்கியசாலி, அல்லாஹ் அவனுக்கு இருந்து மிகப்பெரும் வத்தாசி இஸ்முல்லாவின் ஆர்வம் அவன் அறிந்து வைத்திருந்தான். அந்த பலகாமுக்கு அந்த பாக்கியம் எதிர்க்கப்பட்டு மசமகு கமதலில் அவனுக்கு உதாரணம் நாயை போன்று என்று அல்லாஹ் கேவலமாக சொல்லும் அளவுக்கு கேவலமாக அவன் போவதற்கு மாறியதற்கு காரணம் யார் கண்ணியமானவர்களே? பலகாமுடைய மனைவி அங்கே ஒரு பெண் தான் காரணமாக இருக்கிறார். எனவே பெண்கள் இந்த உம்மத்தின் பித்ராக்கள், எம்மை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் பெண்களை படைத்திருக்கிறார். பெண்களை வைத்து சைத்தான் வலிவிருப்புவான். யாரை? ஆண்களை வலிவிருப்புவான். எனவே நான் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அன்பார் தரவி சொன்னார்கள், எனக்கு பின்னால் நான் விட்டு செல்லக்கூடிய மிக பயங்கரமான பித்ராக்கள் பணவல்ல, பிள்ளைகள் அல்ல, பெண்கள் தான் என்று சொன்னார்கள். பெண்கள் தான் என்று சொன்னார்களே. அந்த நபிய காலத்தில் கூட தல்லல்லாஹுடைய செல்வமுடைய தாவாவை நிறுத்துவதற்காக வேண்டி குறைசி காவலிகள் போட்ட சதி என்ற கண்ணியமானவர்களே, அவர்கள் போட்ட சதி நபியவர்களுக்கு காண்பித்தார்கள். நபியவர்களுக்கு முன்னால் சொன்னார்கள், முகமதே, நீங்கள் இப்படி செய்ய வேண்டும், செய்வால் உங்களுக்கு தாராளமாக இணையும் நாங்கள் தர தயாராக இருக்கிறோம். உங்களுடைய தாவாவை விட்டுவிட வேண்டும், உங்களுக்கு ஆட்சி வேண்டுமா, பணம் வேண்டுமா, என்னுடைய குறைசியர்களே மிகப்பெரும் செல்வந்தராக உங்களை நாம் மாற்றி விடுவோம் முகமதே என்று சொன்னார்கள். கடைசியாக சொன்ன விடயம் என்ன தெரியுமா? முகமதே, உங்களுக்கு இந்த குறைசி வங்கத்திலே உள்ள கண்ணியமான அழகான பெண்கள் யாரை வேண்டும் என்றாலும் நீங்கள் தெரிவு செய்திருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொன்னான், அவருடைய அழகுகள், அவருடைய அலங்க அழகுகள் உங்களை ஆச்சரியத்துக்குள்ளாக்கி விட வேண்டாம், உங்களை ஆச்சரியத்துக்குள்ளாக்கி விட வேண்டாம் என்று அல்லாஹ் நபியை பார்த்து எச்சரிக்கிறார். அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களை, எனவே நபியவர்களுக்கு கூட முன்வைக்கப்பட்ட பித்ராக்கள் பெண்கள், முன்வைக்கப்பட்ட பித்ராக்கள், பயங்கரமான பித்ராக்கள். எனவே அந்த பித்ராக்கள் சாதாரணமானவைகள் அல்ல. சைத்தானோடு நபியவர்கள் அறையில் சைத்தானோடு இருக்கிறார். சைத்தான் பெண்களைத்தான் பயன்படுத்துகிறார். அன்னிசா அபாயம் சைத்தான் பெண்கள் சைத்தானுடைய மலை என்று சொன்னதற்கு காரணம் என்ன கண்ணியமானவர்களே? எதற்கு அசன்னார்கள் சொல்லலாம்? அப்படி சொல்லும் பெண்களை சைத்தான் மழையாக பயன்படுத்துகிறார். ஒரு மீனவன் இருக்கிறார், மீன் பிடிப்பதற்கு தன்னுடைய கரத்தினால் பிடிக்க முடியாது, விலகிடம் இருக்கிறது, மழையை வீசினால் மீன் பிடிபடலாம். மீனை பிடிப்பதற்கு லேசாக இருக்கும். ஒரு நேரத்துக்கு ஒரு மீனை பிடிக்கிறதா, ஒரே நேரத்தில் நூறு மீனை பிடிக்கிறதா, மழை வீசினா? இதே போல கண்ணியமான சகோதரர்களை சைத்தான் விலகீனமானவன். அந்த விலகீனமான சைத்தான் மழையாக பயன்படுத்துகிறான். யாரை? பெண்களை. பெண்களை கொண்டு எத்தனை ஆண்களை வேண்டும் என்றாலும் அந்த வளைக்குள்ளே மாற்ற வைப்பார் செய்தார். எனவே அங்கே பெண் சாசித்தராக இருக்கிறார். எனவே தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எச்சரித்தார், நீ பயங்கரமாக சித்திரான், உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரும் நஷ்டம் வந்துவிடும். பெண்களுடைய முகம் உங்களுடைய உள்ளத்திலே வந்துவிடக் கூடாது. அந்நிய பெண்களை பயந்து கொள்ளுங்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அன்பான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய நிலையை பாருங்கள். அவருடைய வாழ்க்கையிலும் சில விடயங்கள் இருந்தன. அந்நிய பெண்ணை பார்த்தார்கள் என்று சொன்னால் உடனே நபி அவர்கள் அவர்களை எச்சரிப்பார்கள். பலருடைய அப்பா ரபி அல்லாஹ் அவர்கள் ஒரு தடவை நபி அவர்களோடு இருக்கக்கூடிய நேரம் முத்தகையில இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் ஒரு பெண்ணை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பார்வையை அடுத்த பக்கம் திருப்பினார்கள். பார்க்க வேண்டாம். இப்ப நம்ம சொன்ன அவர்கள் ஒரு நோயாளியை பார்ப்பதற்காக வேண்டி நோயாளிகள் கோம்பி தாழ்ப்பதற்காக போகிறார்கள். அவர்களோடும் அக்கூடிய நேரம் அவருடைய கூட்டத்தில் சிலர்களும் போனார்கள். போன நேரம் அதிலே ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்துக் கொண்டிருந்தார். இந்த நேரம் அதற்கு இப்ப நம்ம சூழ்நிலை எல்லாம் சொன்னார்கள், என் மனிதனே உன்னுடைய இரண்டு கண்களும் பறிக்கப்படுவது, நீ அந்த பெண்ணை பார்ப்பதை விட சிறந்தது என்று சொன்னார்கள். ஏன் காரணம் தெரியுமான சகோதரிகளே? ஒரு பெண்ணை அந்நிய பெண்ணை பார்க்கக்கூடிய நேரம் அவருடைய அழகு, அவருடைய அலங்காரம், அவருடைய ரசனைகளை அவருடைய ஈமான் பிடுக்கப்பட்டுவிடும். ஈமான் பிடுக்கப்பட்டுவிடும், உள்ளம் பாதிக்கப்படுகிறது. இதனால் தான் ஒரு சாலிகின் தனது மகனுக்கு உபதேசம் செய்கிறார். யாவுடை இன் சிவரா அல் அசதி வல் ஹையா வல் துஹபத் வல தம் சிவரா அல் மர்ஆ. ஏ எனது மகனே, ஒரு சாலையை சொல்லக்கூடிய உபதேசம். ஏ எனது மகனே, நீ ஒரு சிங்கத்துக்கு பின்னாலவோ ஒரு பாம்புக்கு பின்னாலவோ இவர்களுடைய கெடுதல் உனக்கு குறைவாகத்தான் இருக்கும். சிங்கம் இருக்கிறது, சிங்கத்துக்கு பின்னாடி போவதை உன்னை பார்த்து சிங்கம் உரத்து கடித்து கொடுங்கால் ஒன்று காயம் ஏற்படும், அல்லது உன்னுடைய உயிர் தான் போகும். எப்போதாவது ஒரு நாள் உன்னுடைய உயிர் பறிக்கப்படும் என்பது நிச்சயமானது. எனவே உன்னுடைய உயிர் பறிக்கப்படும், அல்லது உன்னுடைய உடம்பிலே காயம் வரும். இதே ஒன்று ஒரு பாம்புக்கு பின்னால் போகிறாய், போகக்கூடிய நேரம் உன்னுடைய உன்னை அந்த பாம்பு கொத்துகிறது, தீண்டுகிறது, அதனுடைய விஷம் ஏறுகிறது, ஒன்று நோய் ஏற்படும், அல்லது மரணம் ஏற்படும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு பின்னாலே நீ போனால் பாதிக்கப்படுவது உன்னுடைய உடல் அல்ல, பறிக்கப்படுவது உன்னுடைய உயிர் அல்ல, உன்னுடைய உள்ளம் பாதிக்கப்படும். உள்ளம் பாதிக்கப்பட்டு விட்டால் உன்னுடைய முழு சிந்தனைகளை மாறி ஹராத்திலே போய் கடைசியில் நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும் நீ பார்த்த பார்வை. எனவே தான் மகனே, நீ பெண்ணுக்கு பின்னாலே நடந்து போய்விடாது. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரிகளே, எம்முடைய முன்னோர்கள் அடிச்சுவடுகள் என்று நாம் இருக்கிறோம், எவர்களின் பின்தோன்றர்கள் என்று நாம் சொல்லுகிறோம், அவருடைய வாழ்க்கை சரித்திரங்களை பாருங்கள். பெண்கள் என்ன பயந்திருக்கிறார்கள், பெண்களை பயந்து நடந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அன்பார்ந்த நபி அலி ரலியல்லாஹு அன்ஹு யா அலி, ஏ அலியே, ஒரு பார்வைக்கு பின்னால் இன்னொரு பார்வையை பின்தொடர வேண்டாம். ஒரு பார்வை பார்த்து விட்டாயா, ஒரு பெண்ணை பார்த்து விட்டாய், அந்நிய பெண்ணை என்று சொன்னால் நீ தவறாக பார்த்திருப்பாய், நீ அறியாமல் பார்த்திருப்பாய். ஆனால் இன்னும் ஒரு தடவை அதே பார்வையை நீ பார்த்து விடாதே. இன்னும் அலக்கல் ஊல் அவளை அலக்கலாகிறா. முதல் பார்வை உனக்குரியது, நீ பார்த்த முதல் பார்வை உனக்குரியது, அதற்கு பாவம் கிடையாது. இரண்டாவது தடவையும் பார்க்க பார்ப்பாய் என்று சொன்னால் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கிறது. இன்னொருக்கா பார்ப்போமே என்று பார்த்தா அது பாவம், அது உனக்குரியல்ல, அது செய்தானுக்குரியது என்று சொன்னார்கள் சொல்லலாம். அப்படி சொல்லும் அன்பார்ந்த கண்ணியமான சகோதரிகளே, இது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய அன்பார்ந்த நபி சொன்னார்கள், பார்வை எந்த அளவுக்கு பயங்கரமானது தெரியுமா? எந்த பார்வை அல்லாஹ் உம்மின் அவசாரியும் உள்ள முஃமினீன், நபியே முஃமின்களை பார் சொல்லுங்கள், யா உம்மின் அவசாரியும், அவருடைய கண் பார்வைகளை கீழ்த்தாழ்த்திக் கொண்டு சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹ் எந்த பார்வை சொன்னாலும் அந்த பார்வை எந்த அளவுக்கு பயங்கரமாக தெரியுமா? கண்ணியமானவர்கள் சொன்னார்கள் சொல்லலாம் அப்படி சொல்லும் இந்த நபரை பார்வை இருக்கிறது இந்த சமூகம் சிகாமியும் வெளியே கொடுக்கும். சஹமம் மின் சிஹாமி இப்லீஸ் மஸ்மூம். இப்லீஸுடைய விஷம் பூசப்பட்ட அம்புகளிலே ஒரு அம்பு, சாதாரணமான அம்பல்ல, சாதாரணமான அன்பு உடம்பிலே பாய்ந்து விட்டது என்று சொன்னால் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய கருவி ஒரு சாதாரணமான ஒரு கருவி தான், வெறும் ஒரு காயம் தான் ஏற்படும். ஆனால் விஷம் பூசப்பட்ட ஒரு அம்பு உடம்பிலே ஏதுவாக இருந்தால் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய கருவி மிக பயங்கரமானது, உயிருக்கே ஆபத்தாக போய்விடும். இதே போன்றுதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய உடம்பிலே ஏறக்கூடிய விஷம் பூசப்பட்ட அம்பு போலதான் நீ பார்க்கக்கூடிய பார்வை, ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தால் உன்னுடைய உள்ளம் தாக்கப்படுகிறது. எப்படி விஷம் பூச அப்பன் மூலமாக உன்னுடைய உயிர் பாதிக்கப்படுமோ, உயிர் இழப்பு ஏற்படுமோ, இதே போன்று உன்னுடைய ஈமானை இழந்து விடுவாய். அன்பாக கண்ணியமான சகோதரிகளை, கடைசி நேரம் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடியது ஈமான் மட்டும்தான். எவ்வளவு சொத்துக்கு சொந்தக்காரன், எத்தனை காணிக்கு சொந்தக்காரன், எத்தனை கோடிக்கு சொந்தக்காரன் எல்லாம் கேட்க மாட்டான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பார்க்க போகும் ஒரே ஒரு விடயம் ஈமான் மட்டும்தான். எனவே ஈமானை பாதிக்கக்கூடியதுதான் அந்நிய பெண்ணை பார்ப்பது. சஹாபாக்கள் பயந்திருக்கிறார்கள் அந்நிய பெண்ணுடைய விஷயத்திலே. அன்று அப்துல்லாஹ் ரலி அல்லாஹு திருப்புவதற்கு, திசை திருப்புவதற்கு அங்கே கடைசியாக பயன்படுத்தினார்கள் யாரை, பெண்களை பயன்படுத்தினார்கள். முதன் முதலாவதாக கொடிக்கம்பத்துக்கு ஏற்றப்பட்டு அவர்கள் அம்மையில் கொள்ளை செய்ய முயலப்பட்டது. ஆனால் அவர்கள் ஈமானை விடுவதற்கு தயாராக இருக்கவில்லை. கைசர் மன்னருடைய சம்பவம் இது ஒரு நீளமான சம்பவம், சுருக்கமாக உதாரணம் என்று வரக்கூடிய நேரத்தில் இதை சொல்லுகிறேன். எனவே கண்ணியமான சகோதரர்களை, அடுத்ததாக அவர்களை பசியிலே போடப்படுகிறது. பசியோடு இருக்கிறார்கள், சாராயத்தை கொடுக்கிறார்கள், பன்றியின் மாமிசத்தை கொடுக்கிறார்கள், இவர்கள் உண்ணவில்லை. இதையும் பார்த்து கடைசியில முடிவெடுக்கிறார்கள், எதற்கும் வரையாத ஒரு மனிதன், எதற்கும் வரையாத ஒரு ஆண், திருமணம் கூட முடிக்காத ஒரு வாலிபர் அப்துல்லாஹ் ஹுதாபா. அன்பாட்ட வாலிபர் சமுதாயமே, உங்களுடைய வாழ்க்கைக்கு மௌத்து வரைக்கும் இதை ஒரு முன்னுதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அப்துல்லாஹ் ஹுதாபா ரலி அல்லாஹு அன்ஹு தனிமையிலே அறையிலே போட்டு அந்த அழகான பெண், ரோமிலே இருக்கக்கூடிய பெண்களிலே மிக அழகான ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி அருகிலே போடப்படுகிறது. அந்த பெண் கிட்ட வருவாள், என்னென்ன செய்ய முடியுமோ படி நிற்பதற்கு செய்து பார்ப்பாள். ஆனால் அப்துல்லாஹ்வின் ஹுதாபா ரலி அல்லாஹுடைய நிலை மாறவே இல்லை. அவர்கள் கடைசி வரையும் தன்னுடைய பார்வையை கீழ் நோக்கி பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள், கீழ் நோக்கி பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே பெண்ணுக்கு சரியான கோபம் வந்து வெளியே வந்தால் வந்து சொன்னார், அது கழுத்து மூடி அலாரத்துடன், நீங்கள் எந்த மனிதனுக்குள்ளே நுழைவிச்சீர்களோ அந்த மனிதன் இருக்கிறாரே அவர் மரமால் இருக்கல்லா, நான் ஒரு ஆறா பெண்ணா என்று கூட அவர் பார்க்கவில்லையே என்று அந்த பெண் வியப்போடு சொல்லுகிறார், கோபத்தோடு சொல்லுகிறார். அன்பா அந்த கண்ணியமானவர்களே, அந்த சஹாபாக்கள் பெண்களை பயந்த அடிப்படையிலே இந்த காலத்திலே யார் பயப்படுகிறோம் கண்ணியமானவர்களே, ஏன் பயப்படக்கூடாது, மிக பயங்கரமான பித்ராக்கள் என்று வர்ணிக்கப்பட்ட பெண்களுடைய ரசனைகள், பெண்களை பார்ப்பதிலே இன்பம், பெண்களோடு பேசுவதிலே இன்பம். அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, இன்று எத்தனை அடிப்படையிலே பெண்களோடு உறவாடுகிறார்கள், எத்தனை அடிப்படையிலே அந்நிய பெண்களோடு அறமான தோல்வுகள் போனின் மூலமாக, பேஸ்புக் மூலமாக, என்னென்ன மூலமாக, எதையதோ மூலமாக, அறியாத விஷயங்கள், உள்ளவிதை விஷயங்கள் மூலமாக இன்று அந்நிய பெண்களோடு தொடர்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, அந்த தொடர்புகள் கடைசியிலே போய் முடியக்கூடிய இடம் எது தெரியுமா, நரகத்திலே கொண்டு போய் சேரும். விபச்சாரத்திலே விழுந்து நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் எந்த பாவத்தை எச்சரிக்கிறாரோ அந்த பாவம் இனிமையாக இருக்கிறது, அந்த பாவம் இனிமையாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரிகளை, எனவே எப்படி உள்ளங்களை பாதுகாக்க வேண்டும், எப்படி உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமா பாதுகாக்கப்பட வேண்டும், எப்படி உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய நம்பிக்கை சீர்குலைந்து விடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாத மனிதன் கடைசி நேரத்தில் சொர்க்கம் நுழைய முடியாது. எனவே அந்த பாதகம் ஏற்படுவதற்கு காரணம் யார், அந்நிய பெண்களுடைய பார்வை, அந்நிய பெண்களை பார்ப்பது. எனவே கண்ணியமானவர்களே, முன் வாரத்துக்கு சில விடயங்களை சொல்லி காட்டுகிறேன். திசை திருப்புவதற்கு, தன்னுடைய இச்சைக்கு இணங்குவதற்கு ஒரு பெண் நாடினால் அவளால் நேரடியாக முடியாது. ஒரு மூதாட்சி பெண்ணை வைத்து அந்த வாலிபனை திசை திருப்பம் என்றார். அந்த மூதாட்சி பெண் இந்த வாலிபன் பள்ளிக்கு போகக்கூடிய நேரத்தில் அந்த வாலிபனை குறுக்கிட்டு, மகனே என்னுடைய வீட்டில் ஒரு ஆண் இருக்கிறேன், நான் ஒரு வயசாக இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பால் கலந்து கொள்ளணும், என்னால் முடியாது, எனவே நீ உதவி செய்வாயா, அல்லாஹ் உனக்கு நிரப்பமான கூலி தருவான், அல்லாஹ் உடைய கூலி என்று சொன்னால் முஃமின்கள் விரைந்து போவார்கள். இந்த நேரத்தில் அந்த வாலிபன் அதற்கு இறங்கி அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். போன நேரத்தில் அந்த பெண் அந்த வாலிபு பெண்ணிடத்திலே போய் சொல்லுகிறார், அந்த மூதாட்சி ஆட கூட்டுவதாச்சு. இப்ப அந்த வாலிபு பெண் வருகிறார், வந்து கதவை அடைத்து விட்டு அந்த வாலிபனை தவறான விஷயத்தை கைக்கிறார், ஹராசுக்கு அழைக்கிறார். இந்த நேரத்திலே அந்த அறையில இருக்கக்கூடியவர்கள் இந்த பெண்களும் அந்த வாலிபனும் மட்டும்தான். நிலைமை சிந்திகள் கண்ணியமாக சொல்கிறேன். எப்படியான நிலவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் ஒரு பெண்ணோட தனிமையில் இருப்பானோ, இல்லா கான ஷைத்தான் சாலிஹுமா, மூன்றாவது ஆளாக மூன்றாவது நபராக ஷைத்தான் அங்கே இருப்பார். அந்த ஆணுக்கு பெண்ணை அலங்கரித்து, பெண்ணுக்கு ஆணை அலங்கரித்து காட்டிக் கொண்டே இருப்பார். இந்த நேரத்தில் அந்த பெண் கேட்கிறார், அந்த வாலிபன் ஈமான் பூர்த்தியான வாலிபன், அல்லாஹ்வுடைய பயமுள்ள வாலிபன் சொல்லுகிறான், அல்லாஹ் தடுத்த விடயத்துக்கு நீ அழைக்கிறாய், என்னுடைய மார்க்கம் தடுத்த விடயம், நான் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையிலே இருக்கிறேன், அல்லாஹ் எந்த பாவத்தை வலா சக்கரமும் சினா விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவாவது கூடாது என்று தடுத்தானோ, இந்த ஹராத்துக்கு நீ அழைக்கிறாய், நீ எப்படித்தான் நீ செய்தாலும் என்னதான் சரி செய்தாலும் உன்னால என்ன திருப்ப முடியாது, உன்னால என்ன திருப்ப முடியாது என்று சொன்ன நேரத்தில் அந்த பெண் சொன்னால், நீ என்னுடைய ஆணையை பூச்சியவில்லை என்று சொன்னால் நான் கத்தி எல்லா மக்களையும் கூப்பிட்டுடுவேன், கடைசியில குற்றவாளியா மாறுவதே யாரே, நீதான் குற்றவாளியா மாறுவது, நீ விரும்பினதை செய், அல்லாஹ் வலிக்கக்கூடியதை நான் செய்ய மாட்டேன், மக்களிடத்தில் நல்ல பேர் கேட்பதற்கல்ல, அல்லாஹ் என்னை நல்லவர் என்று சொல்ல வேண்டும், அல்லாஹ் என்னை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இடத்திலே நானும் நீ மட்டும்தான் இருக்கிறோம், நான் உண்மையிலே ஆசையை பூர்த்தி செய்வது எனக்கு என்னும் பெரிய காரியம் அல்ல, இருந்தாலும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார், அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை எத்தனை பேர்களுக்கு வருகிறது. ஆனால் நான் தொடர்புகள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை வருகிறதா? அந்த நேரத்தில் ஈமான் படுக்கப்படுகிறதே, அல்லாஹ் சொன்னார்கள், விபச்சாரம் செய்யக்கூடியவன் அவன் முஃமினாக இருக்கும் நிலையிலே விபச்சாரம் செய்ய மாட்டான் சொன்னார்கள். அந்த மனிதன் விபச்சாரம் செய்யக்கூடிய நேரத்திலே அவனுடைய ஈமானை அல்லாஹ் பிடுங்கி விடுகிறான். இந்த நிலைமையிலே மரணம் வந்துவிட்டால் அன்பார்ந்த கண்ணியமானவர்களை சிந்திக்கும் எத்தனை சந்தர்ப்பங்களை உண்டு பண்ணியிருக்கிறோம். இன்று கண் பாவத்தை செய்கிறது, கண் விபச்சாரம் செய்கிறது, கால் விபச்சாரம் செய்கிறது, நாம விபச்சாரம் செய்கிறது, கை விபச்சாரம் செய்கிறது, உள்ளம் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பிடியை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து கொள்ள வேண்டும். அந்த மனிதர் அந்த வாலிபர் எந்த அளவுக்கு பயப்படுகிறார்? கடைசி நேரம் அந்த வாலிபர் இணங்காததால் அந்த பெண் அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அழைத்து அந்த வாலிபருக்கு செம்மாடி நல்ல அடி வாங்குகிறார். வாலிபரை அடி வாங்கி கடைசியில உமர் ரழியல்லாஹுடைய குலாம் உமர் ரழியல்லாஹுக்கு முன்னால அந்த மக்கள் கொண்டு போய் அந்த வாலிபருக்கு வாலிபரை போட்டுறாங்க. போடக்கூடிய நேரமே உமர் ரழியல்லாஹுக்கு விளங்கிட்டு, இந்த வாலிபருடைய விஷயத்தில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது. உடனே அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், ஏன் காரணம் அவர்களுக்கு தெரியும், பள்ளியோடு தொடர்பானவர்கள் ஈமான்தாரிகள், அவர்கள் பாவத்தை கண்டால் ஒதுங்கி நிற்பார்கள். அன்பார்ந்த வாலிப சமுதாயமே, எம்முடைய தொடர்பெல்லாம் எங்கே இருக்கிறது? பள்ளியோடு இருக்கிறதா அல்லது ஹராமான விடயங்களிலே இருக்கிறதா? அதிகமான நேரங்கள் பஜார்களிலே, வீண் பராக்குகளிலே, கிளம்புகளிலே, வீணான விஷயங்களிலே ஈடுபடுவதிலே கழித்துக் கொண்டிருக்கிறதே. பள்ளியோடு தொடர்பான வாலிபருடைய நிலவியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய அன்பார்ந்த நபியின் மிக நெருக்கமான தோழர் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள், அல்லாஹும்ம லா துக்லி புல்லனி ஃபீஹி, இவனுடைய விஷயத்திலே என்னுடைய எண்ணத்தை மாற்றி விடாதே, நான் இவன் நல்ல மனிதன் என்று நினைத்திருக்கிறேன் ரப்பே, இவனுடைய விஷயத்திலே என்னுடைய சிந்தனை நீ மாற்றி விடாதே என்று அல்லாஹ்வுடைய அன்பார்ந்த நபியின் நெருக்கமான தோழர் உமர் ரழியல்லாஹு கேட்டார்கள். துஆ கேட்டார்கள் வாலிபரிடத்திலே, விஷயம் உண்மைதானா? அந்த நேரத்திலே வாலிபர் சொன்னார், விஷயம் எல்லாம் தெளிவாக சொன்னார். கடைசியில எந்த பெண் அந்த விஷயத்திற்கு உதவியாக இருந்தவன் அந்த மூதாட்சி அழைக்கப்பட்டதை அடைத்து அதற்கு மறந்து எல்லாம் அவர்கள் எச்சரித்து அனுப்பினார்கள். பின்னால் அவர்கள் எல்லா போய் புகழ்ந்தார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஜஅல போன்றவர்களை எங்கள் எண்ணிலே உருவாக்கிய உணர்ச்சியை எல்லாம் போயிடும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு அந்த விசாரத்தை விட்டு தூரமாக இருந்தார்களோ, சந்தர்ப்பம் சரியான ஒரு சந்தர்ப்பம், ஹராத்தை செய்தால் யாரும் பார்க்க முடியாது அப்படியான ஒரு கட்டத்திலும் அவர்கள் பகிர்ந்தார்களே. இதே போன்ற ஒரு வாலிபரை எம்மிலே உருவாக்கிய உனக்கேறப்பே எல்லா சுவரும் என்று அதற்கு மறந்து எல்லாம் அல்லாஹ் வைத்துக் கொண்டார்கள். கண்ணியமான சகோதரிகளே, சம்பவம் ஒன்று நன்றல்ல, பல விஷயங்கள் பல சம்பவங்கள் படிப்பினைக்கு சொல்லி காட்டலாம். நேரம் சுருக்கமாக இருக்கிறது. எனவே எம்முடைய வாழ்க்கைகளை நாம் அதிகமாக பயப்பட வேண்டியது பெண்களுடைய விடயத்தில் தான். அதிகமாக சஹாபாக்கள் பயப்பட்டிருக்கிறார்கள் எப்படியோ, இதே போன்று தாபியங்கள் பயப்பட்டிருக்கிறார்கள். மிக விசேடமான ஒரு தாவே அவர்கள் அவருடைய சீராவில் எழுதப்படுகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு இப்போது வயது 80 வயது, 80 வயது அடைந்திருக்கிறது. கடைசி 50 வருடமாக இஷாவுடைய முதுவாடை நான் சுபர்கையும் தொடர்ந்து கொண்டு வருகிறேன். யாருக்கு சந்தேகம் இருக்கிறா? சந்தேகப்பட முடியாது. கண்ணியமானவர்களே, இமானத்திலே அல்லாஹ்வுடைய நெருக்கத்திலே நெருக்கத்தின் மீது ஆசை உள்ளவர்கள் எவ்வளவு நேரம் என்று வந்தாலும் ஊன் இல்லாமல் உறக்கம் இல்லாமல் இருக்க முடியும் என்று பார்க்கிறோம். சீசன் காலம் வந்துவிட்டால், ஏப்ரல் சீசன் வந்துவிட்டால் காலையும் தெரியாது மாலையும் தெரியாது, சாப்பாடும் இல்ல பாத்ரூமும் இல்ல, ஒன்றுமே இல்லாம வியாபாரம் செய்யறாங்க. இதை பார்த்துட்டு நாம வியக்கிறோம் இல்ல. அல்லாஹ்வுடைய இபாதத்தில் இவர்கள் இஷாவுடைய உணவோடு சுபதை தொழுதார்கள் என்றால் என்ன ஆச்சரியம் கண்ணியமானவர்களை இருக்கிறது. சில மணி நேரங்கள் அவர்கள் இபாதத்திலே இருந்திருக்கிறார்கள். 50 வருடமாக தொடர்ந்து இஷாவுடைய உணவோடு சுபகை தொடர்ந்து கொண்டிருந்த அந்த தைடுவிடும் முஸ்லிமர் அஹிமவுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், மா செய்யும் அப்பப்பு அடை அங்கி நான் என்னிடத்தில் என் மீது பயப்படக்கூடிய ஒரு விடைய நெருக்கமாக இருந்தால், 50 வருடம் இஷாவுடைய தொழுகையோடு உதுவோடு சுபகை தொழுது அந்த தாவே ரவி அல்லா உன்னு அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்படி நான் என் மீது பயப்படக்கூடிய ஒரு விடயம் இருக்குமாக இருந்தால் பெண்கள் என்று சொன்னார்கள். அன்பாந்த கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய மேதையை பறித்திருப்பி விடும். எனவே நாம் பயப்பட வேண்டும், எம்முடைய வாழ்க்கையில எம்முடைய கண் பார்வைகளை பாதுகாக்க வேண்டும். யார் ஒருவர் ஹராமான பார்வை பார்க்கக்கூடிய நேரம் அல்லாஹ்வுடைய பயத்தினால் தன்னுடைய பார்வையை கீழ்நோக்கி பார்த்து விடுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு ஒரு விதமான ஈமானை கொடுப்பான். அவருடைய உள்ளத்திலே அந்த ஈமானுடைய சுவையை உணர்வான் என்று அல்லாஹ்வுடைய அன்பார் தரப்பில் சொன்னார்கள். அல்லாஹ் போய் பயப்படுவோம். ஒரு நாளைக்கு அல்லாஹ் போய் சந்திக்க இருக்கிறோம் கண்ணியமானவர்களே. அல்லாஹ் போய் சந்திக்கும் போதே அல்லாஹ் சந்தோஷப்பட வேண்டும். அப்படியானவர்களாக எம்முடைய உடல் உறுப்புகளை அமானிதமாக தந்திருக்கிறார். பாதுகாத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி எம்முடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் நாம் மேற்கொண்டு எம்முடைய ஒவ்வொரு பார்வைகளையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய பார்வைகளை மாற்றி பேச்சுகளையும் அல்லாஹ் விரும்பக்கூடியவைகளாக மாற்றி எம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அல்லாஹ்வுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் என்ன சொல்கிறார், மறுமையுடைய நாளைகளை அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிற்க வேண்டுமே என்று அந்த நிலைமையை யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ, யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ, வரஹல் அத்தாயில் ஹவா தன்னுடைய உள்ளத்திலே எழக்கூடிய எண்ணங்கள் ஆசைகள் இச்சைகள், ஹராத்தை பார்க்க ஆசையாக இருக்கிறது, ஹராத்தை செய்வதற்கு ஆசையாக இருக்கிறது, இந்த நேரம் கட்டுப்படுத்தி யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி வழிபட்டு விடுகிறாரோ அல்லாஹ் சொல்லுகிறார், அவர் தங்கக்கூடிய இடம் சொர்க்கம் என்று சொல்கிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, சொர்க்கத்தை இலக்காக வைத்து சொர்க்கத்தை நோக்கமாக வைத்து எம்முடைய வாழ்க்கைகளை மாற்றி முழுமையாக அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரிய செயல்களை எம்முடைய வாழ்க்கையிலே செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய அருளையும் கிருபையும் ரஹ்மத்தை பெற்ற கூட்டத்திலே வல்லவனல்லாஹ் இம் அனைவரையும் சொல்வாரா. யாதனா சிறப்பா அவரை மன்னிப்பாயா? தெரிந்து தெரியாம சில சுத்தங்கள் குறையை மன்னித்து மறை தெரியாதா? யாருலாம் எப்படி உடல் உறுப்புகளாக அம்சம் அவர்களை மன்னிச்சிரியாதா? நம்முடைய கண் பார்வைகளினால் பல ஹராங்களை பார்த்திருக்கிறோம் யாருலா? மோசமான விடயங்களை மூடி நாவல்களில் நான் பேசியிருக்கிறோம், உள்ளத்தினால் சிந்தித்திருக்கிறோம் யாருலா? காடுகளினால் கேட்டிருக்கிறோம் யாருலா? எம்முடைய வாழ்வு எம்முடைய இந்த கூட்டத்திலே விபச்சாரம் செய்கிறவர்களும் இருப்பார்கள் யாருலா? அனைவரையும் மன்னிச்சிரியாதா? யாருலா ஹராமான இச்சையான ஆசைகளை எந்த ஆசை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குமோ அந்த ஆசைகளை விட்டு எம்முடைய உள்ளங்களை பாதுகாத்திரியாதா? நீ விரும்பக்கூடிய நல்லடியார்களை மனைவி விஷயத்தில் யார்தான். சஹாபாக்கள் இந்த அளவுக்கு அருமையானவர்களா, உன்னுடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி உன்னை பயந்து உன்னுடைய நபியவருடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அந்த அடிப்படையில் வாழக்கூடியவர்கள் ஆகியோருடைய வாழ்வு சமுதாயத்தை உருவாக்கிறியா, அராத்தை விட்டு தூரமானவர்கள் ஆக்கிறியா, அல்லாஹ் இங்கே ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவர் செய்த பாவனை மன்னிச்சிரியா அல்லாஹ், பூரா முஸ்லீம்கள் செய்த பாவனை மன்னிச்சிரியா அல்லாஹ், முழு உலக முஸ்லீம்களுக்கு நீ மன்னிப்பை கொடுத்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ் முழு உலகத்திலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வித்ராக்களையும் கூறமாக்கிறியா அல்லாஹ், மிக முக்கியமாக பெண்களுடைய விதிராவில் இருந்து மனைவரையும் பாதுகாத்திரியா அல்லாஹ், கண்ணியமான பெண்கள் வித்ராவாக பயன்படுத்தப்படுகிறார்கள் இந்த சைத்தான் மூலமாக, யா அல்லாஹ் அந்த வித்ராவில் இருந்து மனைவரையும் பாதுகாத்து எம்முடைய உள்ளங்களை ஈமானை கொண்டு நிரப்பிரியா அல்லாஹ், இம்மனைவரையும் கடைசி முடிவுகளை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் என கடிமாவுடாக்கிறியா அல்லாஹ், நரகை விட்டு பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் விருதத்தில் மனைவரை ஒன்று சேர்த்திருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayansgroup.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வஸ்ஸலாம்.